శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కే కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సుధాహృది వాగ్వృత్తిపర్యంతరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనత్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడి హంస సందేశத்துல இன்றைய தினம் இரண்டாவது ஆஸ்வாசத்துல 38வது ஸ்லோகம் நாம பார்க்க போறோம். சேதோ நைவ த்யஜதி ச பலாம் ஹேம கோஹணாபிகாதாதே ధీరో దాత్తస్తనిత జలదాతే తాండవారంభమిచ్ఛన్నే వాతోహం ముక్తైః కుటజ కుసుమైః వాసితే శైల శృంగే రక్ష పీడారహిత దయిత శ్లేష ధన్యో మయూరః. శ్రీమద్ రామాయణத்துல பல இடங்கள்ல ராமர், ராமர் மாத்திரமில்ல ஹனுமான் ராமர், இப்படி ஒவ்வொருத்தரும் பல இடங்கள்ல நான் திரும்பி காட்டிலேருந்து திரும்பி போனா நாட்டில இருக்கிறவாளுக்கு என்ன பதில் சொல்லுவேன் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்ற ஒரு விசாரப்படுறது, அந்த நிலையை நாம நிறைய பாக்குறோம். இதுக்கு முன் ஸ்லோகத்துல மந்தோபட்சே கிமிவ ஜனகம் கிண்ணு யோகீஸ்வரோ மாம்னு சொல்லி சொல்றேங்க. நான் இங்க 14 வருஷம் காட்டுல இருந்த பிற்பாடு நான் போனேன்னு ஜனகர் கேட்டேன்னா நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு நிலையை சொல்லி சொன்னார். இதுல எத்தனையோ அம்சங்கள் இதுல உள்ளடங்கி உள்ளது. பரதாழ்வானுக்கு பிரதிஜ்ஞை பண்ணிருக்க ராமன், 14வது வருஷம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் திரும்பி வந்துடுறேன், எந்த காரணத்தை கொண்டும் நான் நிக்க மாட்டேன் காட்டுல, காட்டிலிருந்து நான் வந்துடுறேன்னு சொல்லிருக்கேன். இப்ப இந்த சீதா பிராட்டி திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு அவன் காணாத போறதுன்றது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட நிகழ்வுல சீதா பிராட்டிய தேடுறதுக்கோசரமோ இல்ல வேற ஏதனா ஒரு காரணத்தை முன்னிட்டு இன்னும் கொஞ்ச நாள் விளம்பரம் பண்ணிட்டேனாக்க அங்க பரதன் இருக்க மாட்டேன். ஏன்னா அனுமார் வரத்துக்கே காத்துன்னு இருக்க, பரதன் அக்னிய மூச்சிட்டு காத்துன்னு இருக்க, இன்னும் 1 மணி காலம் 2 மணி காலம் தான் இருக்கு, இந்த 2 மணி காலத்துக்குள்ள ராமன் வரலன்னாக்க நான் வந்து அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன்னு இருக்க, தன்னையே மாய்த்துக் கொள்வதற்கு சித்தமாக இருந்திருக்க பரதாழ்வார். இப்படி ராமர் விளம்பரம் பண்ணினேர்னாக்க பரதன் தன்னை மாய்த்துக் கொள்வ, பரதன் இல்லாத போயிட்டேர்னாக்க உத்தரக்ஷணத்துல சத்ருகன் இல்லாத போயிடுவேன். பரதசத்ருகனால் ரெண்டு பேரும் இல்ல, ராமனும் இல்ல, லக்ஷ்மணனும் இல்ல, ஒரு அனாத்மமான ஒரு ராஜ்யமாக ஆயிடுச்சு அப்படின்னாக்க அப்ப ஜனங்கள்லாம் தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக முயற்சி பண்ணுவார். இப்படி ஒரு பெரிய ஒரு கோலாகலம் நடக்கும். இந்த மாதிரி கோலாகலத்தை நினைச்சு நினைச்சுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு தெய்வம் தான் இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நடத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அங்கங்க ஒரு பிரார்த்தனை. என்னென்ன சந்தர்ப்பங்கள்லன்னு பாருங்க. ஹனுமார் லங்கைக்கு போறேர், லங்கைக்கு போய் எல்லா இடத்துலயும் தேடுறேர் சீதா பிராட்டிய, ஒரு இடத்துலயும் சீதா பிராட்டி காணல. அப்ப சீதா பிராட்டி காணலன்னு போய் நான் திரும்பி சொல்றதா, இப்படி திரும்பி சொன்னா என்னென்ன அனர்த்தம் வரும் அப்படின்னு இது ஒரு பிரகாரம். அப்புறம் சீதா பிராட்டிய பார்த்தாச்சு, லங்கையை மொத்தம் லங்கா தகனமும் பண்ணியாச்சு. அப்ப லங்கா தகனம் பண்ணின பிற்பாடு அப்ப ஹனுமார் நினைக்கிறேன், ஐயோ நான் என்னுடைய குரங்கு புத்திய நான் காண்பிச்சிட்டேனே, இப்போ இந்த லங்கையே மொத்தம் பத்திண்டு எரியச்சு, சீதையும் தானே போயிருப்பா, இப்ப நான் யாருக்கு என்ன பதில் சொல்றது, இங்கேந்து போன உடனே அந்த மீதி ஜாம்பவான் ஜாம்பவான் அங்கதன் முதலியவர்கள் எல்லாம் என்ன சமாச்சாரம் சொல்ல போற, என்ன சமாச்சாரம் சொல்ல போறேன்னு காத்துட்டு இருக்க போற. அவளுக்கு நான் சீத்தைய பார்த்தேன் பேசினேன், ஆனா சீத்தைய இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்துட்டேன் நானுன்னு சொன்னாக்க அப்ப என்ன ஆறுது? அப்போ அத்தனை பேரும் அங்கேயே பிராயோபவேசம் இருந்துருவா, முதல்லயே பிராயோபவேசம் இருக்கிறதுக்காக இருந்த இவெல்லாம் வராததை பார்த்த உடனே சுக்ரீவன் தன்னை மாய்த்துக் கொள்வான். சுக்ரீவனை தன்னை மாய்த்துக் கொள்ளும் பொழுது பார்த்தவனா ராமர் லட்சுமணர் மாத்திரம் இருப்பாளன்னா, இப்படி மறுபடியும் பெரிய ஒரு விசாரம் தான் வரப்போறது. அப்பவும் தெய்வத்தினிடத்துலதான் பிரார்த்தனை பண்ற ஹனுமான் பிரார்த்தனை பண்ற. இதே மாதிரி யுத்தகாண்டத்திலையும் பார்த்தோம்னாக்க மாயா சீதைய வதம் பண்ணுவான் இந்திரஜித்து, அது பார்த்துட்டே இருக்கச்சே யஜ்னோபவீத மார்க்கேனான்னு சொல்லி சொல்றது, இந்த குறுக்கால இது பண்ணுவானா, அப்படி வதம் பண்ணச்சே பார்த்தோம்னா அப்ப சீதை இல்லாத போயிட்டா நான் ராவனுக்கு என்னன்னு சொல்றது, யாருக்காக நான் இந்த யுத்தம் நடக்கிறது, இப்படி எல்லாம் ஒரு சமஸ்தை. இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு சமஸ்தையும் பார்த்தோம்னாக்க யாருக்கு என்ன பதில் சொல்றது, என்ன பதில் சொல்றதுன்ற சமஸ்தை தான் இது. அதுல ராமர் வந்து ஒரு வார்த்தை சொல்ல சொல்ற போன ஸ்லோகத்துல என்னன்னா, இத்தனை நாள் வரைக்கும் தசரதருக்கு என்ன பதில், ஜனகருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாத முயற்சிந்தேன், நல்லவேளை அந்த நிலையில இருந்து என்ன காப்பாத்திட்டே பெருமாள் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்னடா அப்படின்னா ஒரே காரியம்தான், ஹனுமார் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், சீதை இருக்கான்றது தெரியறது, சீதை இந்த இடத்துல இருக்கான்றது தெரிஞ்சு போச்சு, ஒரு மாசம் வரைக்கும் சமயம் சொல்லியிருக்கான், ஒரு மாசத்துக்குள்ள எப்படியான வானர சைன்யத்தை கொண்டு நாம சீதைய மீட்டு உண்டுள்ளான்ற ஒரு தைரியம் இருக்கிறதுனால அந்த வார்த்தைய சொல்ற அவர், அந்த சிரமம் எனக்கு இப்ப இல்ல அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தோம்னாக்க ஒரு என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு ஒரு விசாரம் சொல்லிட்டு இருக்க. இதுவரைக்கும் வசந்த ரித்துல சீதையினுடைய பிரிவினால ராமருக்கு ஏற்பட்ட சிரமங்களை பத்தி, தான் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத பத்தி ராமர் சொன்ன சந்தேகத்தை நாம பார்த்தோம். வருஷா காலத்துல தலைவன் தலைவி ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தாள்னாக்க அப்ப எந்த மாதிரி மனநிலை இருக்கும் அப்படின்றது இன்றைய தினம் நாம் பார்க்க போறோம். தியஜதி சபலா ஹேம கோணாபிகாதாத் தீரோதாத்தஸ்தனித ஜலதா தாண்டவாரம்பமிச்சன் வாத்தோன்முக்தைஹ குடஜ குசுமைஹ வாசிதே சைல ஸ்ருங்கே ரக்ஷப் பீடா ரஹித தயிதா ஸ்லேஷ தன்யோ மய. ஒரு ஆண்மயில், ஆண்மயில் தன்னுடைய பேடையோட இருந்துருக்கு, அந்த பேடையோட சேர்ந்திருக்கிற ஆண்மயிலை பார்த்து இந்த ஆண்மயில் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு அப்படின்னு பெருமாள் ராமன் நினைக்கிறாராம். இதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். ஆனா அது எப்படி சொல்றேன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க சேதோ நைவ தியஜதி சபலா ஹேம கோணாபிகாதாது தீரோதாத்த ஸ்தனித ஜலதா தாண்டவாரம்பம் இச்சன்னை வாத்தோன்முக்தை குடஜ குசுமைஹி வாசித்தே சைலசிருங்கே ரக்ஷப்பீடா ரஹித தயிதா ஸ்லேஹ தன்யோ மயூரஹா. அந்த ஆண்மயில் பெண் மயிலினுடைய ஆசிலேஷம் அரவணைப்புல இருக்க அவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா வாத்தோன்முக்தைஹி, மழைக்காலம் எங்க பார்த்தாலும் மேகங்கள் மூடி இருக்கின்றன, அதோட இல்லாத ஒரு குளிர்ந்த காத்து, அந்த குளிர்ந்த காத்து வீசுறது, அந்த காத்து கொஞ்சம் வேகமா இருக்கும் மழை காலத்துல வரச்சு, வசந்த காலம் மாதிரி ரொம்ப சாதாரணம் இதுவா இருக்காது, கொஞ்சம் வேகமாவே வீசும். அந்த காத்து வீசச்சே மலமல்லின்னு ஒரு மல்லி, மல்லி புஷ்பத்துல பல புஷ்பங்கள் பல வகை உண்டு. நம்மளே பார்த்திருப்போம் மரமல்லின்னு ஒரு மல்லி இருக்கும், அந்த மல்லியில காம்பு நீளம் நீளமா இருக்கும், விழுவிழுன்னு இருக்கும், அது அங்கங்க அப்படியே உதிர்ந்திருக்கும், கீழெல்லாம் உதிர்ந்திருக்கும், அதுவும் கம்முன்னு வாசனை அடிக்கும். அதே மாதிரி உட்டஜம்னு சொல்லி சொன்னோம்னாக்கூட்டஜகா கிரிமல்லிகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணிருக்க. இப்போ இந்த காத்தடிக்கிறது அந்த மரம் முழுக்க மரம், இது மரத்துல இருக்கிற மல்லி தான், இது இது கொடியில இருக்கிற மல்லி நாம சாதாரணமா சூடுவது, மரத்துல இருக்கிற மல்லி அதுவும் மலைகள்ல மரங்கள்ல இருக்கக்கூடிய மல்லி அது. இந்த காத்து அடிக்கிறதுனால எங்க பார்த்தாலும் மல்லிப்பூ அப்படியே கீழே சிதறி இருக்கு, கீழே விழுந்திருக்கு. அந்த மல்லிப்பூ வாசனை கம்முன்னு இருக்கு, அந்த வாசனை அதனால அந்த மலை முழுக்கமே முழுக்கவே அந்த சிகரம் முழுக்கவே ஒரு நல்ல வாசனையோட இருந்துருக்கு. மயில் ஆண் மயில் பெண் மயில் ரெண்டு மயில் இருக்கு, ஆண் மயில் தான் நர்த்தனம் பண்ணணும், பெண் மயில் நர்த்தனம் பண்ணாது. ஆண் மயிலுக்கு மேகத்தை கண்டாக்க ஒரு சந்தோஷம், ஹம்சத்துக்கும் மயிலுக்கும் இதுதான் வித்தியாசம். ஹம்சத்துக்கு மழைன்னா பிடிக்காது, மழை காலத்துல ஹம்சம் வெளியே வராது. மயில்னாக்க அந்த மேக கர்ஜனை இருக்க அது ரொம்ப ரொம்ப உற்சாகம் வரும், அதுக்கு அது காட்ட உடனே அது கேட்ட உடனே ஹம்சம் அப்படியே நர்த்தனம் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஹம்ச, அத மயிலுக்கும் ஹம்சத்துக்கும் ஹம்சத்துக்கும் விசேஷம். மழை காலம் முழுக்க முதல்லயே சொல்லியிருக்காரு, பிரதமா சுவாசத்திலயே சொல்லியிருக்காரு, மழை காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ தைரியமா போலாம், இப்ப மயில்லாம் உள்ள போயிடுத்து, ஒரு மயில் கூட வெளியில வரல, நீ விசாரப்படாதுன்னு ஹம்சத்தை சொல்லி அனுப்பிச்சு. அதோட இல்லாத இந்த கார்காலத்துல மழை பெய்யறதுக்கு வேணும் ஒரு வாசனை வரும், அந்த வாசனை கார்காலத்துல புஷ்பிக்கிற புஷ்பங்களோட வாசனையோட சேர்ந்து அந்த கார்காலத்துக்காகவே மழை காலத்துக்காகவே ஏற்பட்ட ஒரு வாசனை. இது பூமியில இருந்தே வாசனை வரும். இந்த வாசனை எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, இந்த மழை காலத்தினுடைய ஆரம்பத்துக்கு முன்ன கிரீஷ்ம காலமா இருக்கும், இந்த கிரீஷ்ம காலத்துல வெயில் அப்படியே சுட்டு பொறிக்கும். இப்ப அந்த அந்த பூமியில அந்த மழை பெஞ்சதுன்னாக்க அந்த பெஞ்ச உடனே ஒரு ஆவி மாதிரி வெளியில வரும், அந்த ஜலத்துல இருந்து வந்து ஆவி வரும். ஆவி வர்றதோட மாத்திரமில்ல ஒரு மண் வாசனையும் வரும், அந்த மண் வாசனையோட கூட அந்த நல்ல குளிர்ச்சியான ஒரு காத்து, இந்த காத்துனால மேக அந்த இதுல இருக்கக்கூடிய மலர் மல்லி புஷ்பங்கள்லாம், மரத்துல இருக்கிற மலமல்லி புஷ்பங்கள்லாம் மொத்தம் கீழே விழுது, அதனுடைய வாசனையும் சேர்ந்திருக்கு. இத்தனையும் சேர்ந்த உடனே ஆண்மயிலுக்கு உற்சாகம் வந்துடும். அது உற்சாகம் வந்த உடனே அது உடனே குடஜ குசுமை வாசித்தே சைல சிங்கே ரக்ஷ பீடா ரஹித தயிதா ஸ்லேஷ தன்யோ மயூரஹா. மயில் நர்த்தனம் பண்றது, ஆண் மயில் நர்த்தனம் பண்றது, அது கிட்ட தத்தி தத்தி தத்தி தத்தி பெண் மயில் வருது. இந்த பெண் மயில் ஆண் மயில் நர்த்தனம் பண்றத பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து அந்த ஆண் மயில அணைச்சிக்கிறது. இது கழுத்தை கொண்டு போய் அந்த கழுத்தை நீட்டிட்டு போறதோ இல்லையோ அந்த இடத்துல போய் இதை அணைச்சிக்கிறது. இத்த ராமர் பாக்குற, இத பார்த்த உடனே அவர் சொல்ற நினைக்கிற, நான் தான் பாக்கியஹீனா இருந்துட்டு இருக்கேன், இதுக்கு பாரு விசாரம் இல்லாத இருக்கு, ரட்சப்பீடா ரஹித ரஹித தைதா ஸ்லேஷ தன்யோ மயூரஹா அப்படின்னார். இப்ப சீதா பிராட்டி கணக்கு இங்க இருந்திருந்தாள்னாக்கா இந்த மழை காலத்துல நாங்க ரெண்டு பேரும் உற்சாகமா தானே இருந்திருப்போம். இப்ப ராவணனுடைய பீட ரட்சப்பீடான்றது ராட்சசனுடைய ஒரு ஹிம்சை, அந்த ஹிம்சையினால நான் சீதா பிராட்டிய பிரிந்து இருக்கிறேன் நானு. ஆனா இந்த இந்த தொந்தரவு இந்த பெண்மையிலுக்கு இல்லை. ஏன்னா எந்த ராட்சசனும் இந்த பெண்மையில யாரும் தூக்கி போறதில்லை. ஆகையில நிர்விசாரமா இருந்துருக்கு இந்த பெண்மை. இது கவிதார்க்கிக சிம்ஹமாச்ச சுவாமி. அப்ப அதை பார்த்த உடனே இது இந்த மயில பார்த்த உடனே கார்காலத்துல தாம்பட்ட சிரமங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ராமர் சீதைக்கு தெரிவிக்கிற ஒரு ஸ்லோகம் இது. இந்த ரட்சஸ்பீட ராட்சசனுடைய ஹிம்சை இல்லாத வாத இல்லாத இந்த பெண்மையில் ஆண்மையில அணிச்சிருந்து ஆண்மையிலுக்கு விசேஷமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. இப்ப என்ன ஏற்பட்டு இந்த மாதிரி சன்னிவேசம் எப்ப வரும் அப்படின்னா, சேதோ நைவ தியஜதி தபல ஹேம கோணாபிகாதாதி தீரோ தாத்தனித ஜலதாதி தாண்டவாரம்பமிச்சன்னே. நர்த்தனம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஒருத்தர் வந்து வாத்தியம் வாசிக்கணும், போடணும், இதெல்லாம் இருந்தாதான் நர்த்தனம்ன்றது நல்லா இருந்துட்டு இருக்கும். இங்க ஒரு நர்த்தனம் இங்க நடக்கிறது. யாரு? மயிலனுடைய நர்த்தனம். அதுக்கு பேரி வாத்தியம் மாதிரி வாத்தியம் நட்டு அங்க வாசிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவா. அந்த வாத்தியம் வாசிக்கணும். எப்படி வாத்தியம் வாசிக்கிறது அப்படின்னா, மேகங்கள் தான் இருக்கு, தீரோதாத்த சனித ஜலதாதே தாண்டவ ஆரம்பம். அதாவது இது முன்ன நன்ன நர்த்தனம் பண்றதுக்கு ஆரம்பிப்பதற்காக அந்த ஆண்மையில் சந்தோஷமா இருக்கு நர்த்தம். அதுக்கு உண்டான சன்னிவேசம் ஏற்பட்டிருக்கா இந்த இடத்துல. மேக கர்ஜனை தான் இங்க வாத்தியம் நட்டுவாங்க வாசிக்கிற மாதிரி வாத்தியம் வாசிக்கிறது, தாளம் போடுறதெல்லாம் மேக கர்ஜனை தான். மேக கர்ஜனைய மேகத்தை துந்துபி வாத்தியம் மாதிரி ஒரு வாத்தியமாக உருவகப்படுத்துற. இப்ப அந்த வாத்தியத்துல அடிக்கணும் இல்ல, கும்பால அடிச்சு இது பண்ணாதான வாத்தியத்துல சப்தம் வரும். இந்த தவில் வாத்தியம் மாதிரி ஒரு வாத்தியம், அந்த வாத்தியத்துக்கு சப்தம் வரணும். அந்த அடிக்கிறதுக்கு எது வரும் அப்படின்னா, மின்னல் வரதாம், மின்னல் கொடி. அந்த மின்னல்ல மில்லிசா இருந்துட்டு இருக்கு இந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கு. அது மின்னல் பளபளபளபளன்னு இருக்கு. இப்ப என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்க, மேகமாகிற ஒரு வாத்தியம் துந்துபி வாத்தியத்துக்கு தங்கத்தாலான ஒரு கொம்பு, அந்த கொம்பால வாத்தியம் வாசிக்கிறோம். அந்த வாத்தியம் வாசிக்கிறத பார்த்த உடனே மயிலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுச்சு, ஆண்மயிலுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, செபலான்றது மின்னல், மின்னலாகிற ஒரு ஹேமகோணம், தங்கத்தாலான கொம்பு, அதனுடைய அபிகாத்தம், அது அடிக்கிறதுனால இவளுக்கு என்ன, இவனுக்கு ரொம்ப ரொம்ப மயிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வந்துடுறதுதான் ஆண் மயிலுக்கு. ధీరోదాత్త సనిధ జలదాత్ తాండవారంభమిచ్చన్నే. ஒரு தீரோதாத்த ஸ்தனிதம் என்ன, அது கம்பீரமான ஒரு சப்தம். இந்த சப்தத்துல எத்தனையோ விஷயம் இருந்துட்டு இருக்கு. அந்த தீரோதாத்தம்னு சொல்லி சொல்லிட்டு சாதாரணமா நாயக்கன் சொல்லி சொல்ற தீரோதாத்தன் தீர லலிதன் அப்படின்னு எல்லாம் வரிசையா சொல்றது. தீரோதாத்தன்றது பெரிய உத்தமமான நாயக்கனை வரைச்சு காவியத்துல சொல்லிச்சு நாடகங்கள்ல சொல்லிச்சே சொல்றது. அப்படிப்பட்டவர் அந்த தீரோதாத்தன்றது, அவனுடைய வாக்கெல்லாம் ரொம்ப கம்பீரமாக இருக்கும். தீர லலிதன்னு சொல்றது எல்லாம் யாரு அப்படின்னாக்க, அவர் நாயக்கனா இருப்பான், ஆனாலும் அதிகமாக பெண்கள் இடத்துலயும் அந்த புறத்திலேயே இருந்துட்டு இருக்கிறதுல இதுல ஆசைப்படுறவனாக இருக்கிறவன் தீர லலிதன்னு சொல்லி சொல்றது. தீரோத்தன்னு சொல்லி சொல்றது, இவள்லாம் வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறது, தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கிறது, இப்படி இருந்துட்டு இருக்கிறவள்லாம் தீரோத்தான்னு சொல்லி சொல்ற. இந்த மாதிரி நாயக்கள்ல வரைச்சு காவியத்துல நாடகங்கள்ல பல பல பேர் சொல்றது உண்டு. அந்த ரீதியில இங்கேயும் இங்க தீரோதாத்தன்றது மிகச்சிறந்ததாக நாயக்கனாக கருதப்படுபவர். தீரோதாத்த சனித ஜலதாத்து மேகத்தை அந்த மாதிரி தீரோதாத்தன் நாயக்கனாக வர்ணனம் பண்ற. அவருடைய வார்த்தை கம்பீரமாக இருந்திருக்கு. அந்த வாத்தியம் வாசிக்கிறது, அந்த வாசிக்கச்சு அந்த ஒலி எழும்புவது ரொம்ப கம்பீரமாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கு செப்பலா ஹேம கோணாந்தி காத்தாத்து, வெறும் பேரி மாத்திரம் இருந்தாக்க பேரி வாத்தியம் வாசிக்க முடியாத, அதுல கொம்பெடுத்துட்டு அடிக்கணுமே. அந்த கொம்பு எதுனாக்க மின்னல் ஆகிற ஒரு தங்க கொம்பு, தங்க கொம்பால அடிக்கிறதுனால ஏற்படுறதுன்னு சொல்லி சொல்ற. இங்க வால்மீகி இதுல சுவாமியினுடைய விசேஷமே, தேசிகனுடைய விசேஷமே என்ன அப்படின்னு கேட்ட, மகர்ஷிகள் காண்பிச்ச வழியில தானும் போறது. தானா ஒண்ணு புதுசா சொல்றதுதான் பெரிய கவியை நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகர்ஷிகள் எப்படி காண்பிச்சு எப்படி அனுபவிச்சிருக்காளோ அதை அப்படியே நமக்கு கொண்டு வந்து காண்பிக்கிறது இருக்க, அதுதான் கவியினுடைய சாமர்த்தியம். இங்க சொல்ற அனாரதம் ஸ்மரண கோச்சர ஏவ பவதீதி பாவஹா. லக்ஷ்மணனை பார்த்து ஒரு மயில் நர்த்தனம் ஆடின் இருக்கு, அதை பார்த்து சொல்லி சொல்ற, சிகினி மன்மதார்த்தைஷா பர்த்தாரங் கிரிசானிஷு பசிய லக்ஷ்மண நிருத்தியந்தம் மயூரம் உபநிருத்தியதி. அப்பா லக்ஷ்மணா இங்க பாரு, ஆண்மயில் நர்த்தனம் பண்றது, ஆண்மயில் மாதிரி பெண்மயிலுக்கு தோகை கிடையாது, தோகை கிடையாட்டா கூட ஆண்மயில் மாதிரி தானும் நர்த்தனம் பண்ணுவோமேன்னு கூட, அதுவும் மயூர முபநிருத்தியத்தின்னு சொல்ற. சிகினி மன்மதார்த்தைஷா பர்த்தாரம் கிரிசாமிஷு, சிகினின்றது பெண்மயில் சொல்லி சொல்றது. இந்த ஆண்மயிலிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரேமையினால மல முகட்டுகள்ல சிகரத்து மேல ஏறி நின்று அந்த ஆண்மயில் நர்த்தனம் பண்ணச்சே, இதுவும் கூட கூட நர்த்தனம் பண்ணின்னு இருக்குது. பச்சை லக்ஷ்மணா பாரு அப்படின்னு, மயூரஸ்ய வனயனூனம் ரட்சசா நகருதா பிரியா தஸ்மான் ரச்சதி ரம்யேஷு வனேஷு சக காந்தையா. அப்படியே வால்மீகி என்ன சொல்லிருக்காரோ அதான் சொல்லிருக்க. மயூரஸ்ய வனயனூனம் ரட்சசா நகருதா பிரியா, மயூரஸ்ய பிரியா அந்த ஆண்மயிலனுடைய பிரியா இருந்திருக்கிற பெண்மயிலானவள், ரட்சசா நகருதா ராவணனாலே தூக்கி போகல, அகையாலதான் தஸ்மான் ரிச்சதி ரம்யேஷு வனேஷு சககாந்தையா. அப்போ அகையால இந்த ஆண்மையிலுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருது, தன்னுடைய பேடையோட கூட தான் உற்சாகமாக அந்த ஆண்மையில் நர்த்தனம் பண்றது அப்படின்னு. மமத்வயம் வனே வாசகம் புஷ்ப மாசே சுதுசகாம். இப்ப எனக்கா இந்த மாசத்துல பார்த்தோம்னாக்க இந்த காட்டுல வாசம் பண்றதே தாங்க முடிய ஒரு பெரிய கஷ்டத்தை உண்டு பண்றது. பசல லக்ஷண சம்ராகம் திரியக்யோனிகதேஷ்வபி. இது பாரு, இதெல்லாம் பட்சிகள், பட்சிகளாக இருந்தாலும் கூட அந்த ஒண்ணுக்கு ஒண்ணு இந்த ஆண்மயிலுக்கும் பெண்மயிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அனுராகம், ஒரு பிரேம, அது எப்படி இருக்குன்னு பாரு. திரியக்யோனிய எதேஷா சிகினி காமாத்து பக்தாரம் ரமதேந்திக்கே அப்படின்னா, இந்த பெண்மயில் ஆண்மயில் ஆடச்சே கிட்ட வருதான், அந்த கிட்ட வந்து அந்த பர்த்தா ஆடுறத பார்த்து இது ரசிக்கிறதாம். எப்பவுமே ஒரு புருஷாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்னுடைய பர்த்தா விசேஷமான செயலை செய்யறாரு அப்படின்னாக்க, அது பெண்களாக இருக்கிறவா மனைவியா இருக்கிறவா காந்த பிரேமையோட அவர் பண்ற காரியத்தை அவ பார்ப்பா, விசேஷமா பார்ப்பா. இது நர்த்தனம் ஆடுறது அபூர்வமான நர்த்தனம், இது எப்ப பார்த்தாலும் நிச்சய நிச்சயம் எல்லாம் நர்த்தனம் ஆடாது, ஏதோ ஒரு சில சமயங்கள்ல தான் மயில் நர்த்தனம் ஆடும். இப்படி நர்த்தனம் ஆடுறத பார்த்த உடனே தன்னுடைய பர்த்தாவை மேலும் மேலும் தான் பக்கத்துல இருந்து இன்னும் சந்தோஷப்படுத்தணும்ன்றதுக்காக தானும் பக்கத்துல இருந்து சந்தோஷப்படுத்துது. மமா பேவம் விசாலாட்சி ஜானகி ஜாத சம்பிரமா மதனே நாபிவர்த்தேத இது நாபகிருதா பவேத்து எதி நாபகிருதா பவேத்து. அவ கணக்கு என்னுடைய சீதை கணக்கு ராவணனாலே தூக்கிட்டு போகாமல் இருந்தாள்னாக்க, அபகரிக்கப்படாமல் இருந்தவளாக இருந்தாள்னாக்க, இந்த மயில் என்ன இந்த பெண்மயில் ஆண்மயிலுக்கு உற்சாகப்படுத்துறத காட்டிலும் என்னை இன்னும் உற்சாகப்படுத்துவா அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. இதுல இருந்து ஒரு விஷயம் ஏற்படுறது, இது காட்டுல ராமர் கழித்த 14 வருஷங்கள்ல ஒரு 13 வருஷமும் சந்தோஷமா தான் இருந்தேன். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் ராமர் நாம காட்டுல இருக்கோம் அதனால நமக்கு சிரமம் வந்துட்டோன்ற ஒரு ஒரு விஷயத்த அந்த மாதிரி நினைச்சே பார்க்கல. அதே மாதிரிதான் சீதா பிராட்டியும் இருந்தா. லக்ஷ்மணரை பத்தி கேட்கவே வேண்டிய அவசியம் இல்ல, லக்ஷ்மணரை பொறுத்த வரைக்கும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் நாட்டுல இருந்தாலும் பண்ண போறேன் காட்டுல இருந்தாலும் பண்ண போறேன், எங்க என்ன தேவையோ அதை பண்ண போறேன், அவ்வளவுதானே தவிர லக்ஷ்மணரை பத்தி விசாரம் இல்ல. இந்த ராமரும் சீதையும் வரைச்சே காட்டுல இருக்கச்சேயும் ரொம்ப சந்தோஷத்தோட தான் இருந்திருக்கா. அது எல்லாத்தையும் அந்த 13 வருஷ சந்தோஷத்தையும் இந்த 14 வருஷத்துல நடந்த இந்த 10 நடந்ததுல இருக்க அதுல போய் அவ்வளவு கஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இவ்வளவு சந்தோஷம் இருந்தும் பிரயோஜனம் இல்லாத போயிட்டு அப்ப சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி ராமர் கஷ்டப்படுற. இத சேதோ நைவ தியஜதி தபலா ஹேம கோணாபி காதாத்து தீரோதாத்த ஸ்தனித ஜலதாத்து தாண்டவாரம்பம். சுவாமி தேசிகன் இந்த நர்த்தனம் ஆடுறத இடத்துல வரைச்சே நிறைய இடத்துல சொல்ற, அர்த்தம் கும்பே வினீத கரகம் சுவாது ஹையங்க வீணம் திருஷ்வாதாம கிரகண ஜட்டுலம் மாபதம் ஜாத்ததம் ஆயாதேச பிரச்சலிதபதோ நாபகச்சன் அதிச்சன் மிச்சா கோப சபதினே மீளையன் விஸ்வகோப்தான்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி நாசஸ்த நந்த பவனே நவநீத நாட்டியம்னு சொல்லிட்டு அந்த யசோத பிராட்டி தயிர் கடைஞ்சுட்டே இருக்கா, அங்க சப்தம் ஏற்படுறது, அந்த தயிர் கடையிற சப்தத்துக்கு ஏற்ப அங்க கண்ணன் நர்த்தனம் ஆடுறான். அந்த நர்த்தனம் ஆடிண்டே எனக்கு கொஞ்சம் கூடன்னு கூடன்னு கேட்டுண்டே நர்த்தனம் ஆடுறான். நாசஸ்த நந்த பவனே நவநீத நாட்டியம்னு சொல்லி சொல்ற. நாதாயைவ நமப்பதம் பவதுன சித்திரை சரித்திர கிரமைகி பூயோபிர் புவனான் யமோனி குகனா கோபாய கோபாயதே காளிந்தி ரசிகாய காளியபணி பாரஸ்பட்டா வாட்டிகா ரங்கோத்சங்க விசங்க சங்கர மதுரா பரியாய சரியாயத்தேன்னு அந்த காளியபணி பாரஸ்பட்டா வாட்டிகான்னு சொல்ற. காளியன்றதும் பாம்பு, அந்த காளியனுடைய தலை மேல இருந்துட்டு அந்த படத்து மேல இருந்துட்டு நர்த்தனம் பண்றான். அந்த நர்த்தனம் பண்ணச்சே அந்த காளியனுடைய தலையில பல தலைகள் உள்ளன, அதுக்கு அந்த காளியனுடைய தலையெல்லாம் ரத்தனம் இருக்கும், அந்த ரத்தனங்கள்லாம் அது பிரகாசிக்கிறது. இந்த ரத்தனம் பிரகாசிக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, நாட்டியத்துல வரைச்சே மேடையில கீழேந்து ஒரு லைட்டு போகும், வெளிச்சம் போகும், அந்த கீழ மேலேந்து வர வெளிச்சத்தை காட்டிலும் கீழேந்து போற வெளிச்சம் தான் நாட்டு இதுல வரைச்சு அந்த நடன அரங்கத்துக்கு மேலும் ஒரு ஒரு புகழ் ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரிதான் இங்க சொல்ற ரசம் இங்க இந்த இடத்துல ரசிக்கணும். என்ன நர்த்தனம் ஆடுற கீழே தானே இருக்கு இந்த தலை, காளிஞ்சனுடைய தலை, அந்த தலையில இருக்கிற ரத்தனம் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு போக்கஸ் லைட் ஆட்ட மேல இருக்கிற கண்ணனை எல்லாரும் சேவிக்கும்படியாக பண்றதாம். இப்படி பல இடங்கள்ல வரைச்சே நர்த்தனம், அந்த நர்த்தனத்தோட துணை, அதாவது நர்த்தனத்தோட என்னென்னலாம் சேர்ந்து இருக்கணுமோ அதெல்லாம் சொல்லி சொல்ற. நாசத்திய நந்த பவனே நவநீத நாட்டியம்னு சொல்லச்சு, இவர் நர்த்தனம் ஆடுச்சு, அந்த தயிர் கடையிற ஓசை இருக்க அது நாட்டியம் ஆறுது. காளிங்கனுடைய பணத்துல கடத்து மேல நர்த்தனம் பண்ணச்சு, போக்கஸ் லைட் ஆட்டம் இந்த கீழே இருக்கிற காளிங்கன் தலையில இருக்கிற ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரி இந்த இடத்துலயும் வரைச்சு மயில் நர்த்தனம் பண்றது, ஆண் மயில் நர்த்தனம் பண்ணச்சு, அந்த பெண் மயில் கூட கூட இருந்து சந்தோஷப்படுத்துறது, இந்த நர்த்தனம் பண்றவால உற்சாகப்படுத்துறவா கூட கூட இருப்பா. அப்போ அதுவும் பார்த்தோம்னா ரொம்ப நன்னா இருக்கும், அந்த மயிலாட்டம் குயிலாட்டம் எல்லாம் வரைச்சு அப்படி உற்சாகப்படுத்துறதுக்காக இவள் அந்த பெண் மயில் கூட இருந்துருக்கு அப்படின்றத சொல்லி சொல்ற. வாத்திய விசேஷம் வேணுமே அப்படின்னா அதுதான் மேகத்தினுடைய ஒரு கம்பீரமான ஒரு சப்தம். அதுல எடிக்கிறது எது என்னக்க, அந்த கொம்பு மாதிரி இருக்கிறது அப்பப்போ மின்னலுடையதுன்னு சொல்லி இந்த நர்த்தனங்களை சுவாமி தேசிகள் நமக்கு காண்பிக்கிறதுன்றது இருக்க ரொம்ப அற்புதமானது. இன்னைக்கும் ஒரு மயில்ன்ற ஒரு விஷயத்துல இருந்தாலும் சுவாமியினுடைய ஒரு கவியாக அந்த மகாகவியினுடைய ஒரு பாவம், அத ஒரு இத்த நம்ம பிரயோகத்தை நாம ரசிச்சு அனுபவிச்சோம். இப்படி சீதா பிராட்டியோடையும் ராமனோடையும் சேர்ந்து இருந்து அந்த திவ்ய தம்பதிகளாக இருந்து அவளுடைய அனுகிரகம், அந்த திவ்யானுகிரகம் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சேதோ நைவ த்யஜதி ச பலா ஹோம கோஹணாபிகாதாதி. இங்க ராமர் சொல்ற வார்த்தை கடைசியில என் மனசு இதுல இருந்து போவே மாட்டேன்றது அப்படின்னா, அவர் ராமருக்கே அப்படி இருக்குன்னாக்க நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. சேதோஹ நைவ த்யஜதி ச பலா ஹேம கோஹணாபிகாதாதி தீரோ தாத்தனித ஜலதா தாண்டவாரம்பமிச்சன்னை வாத்தோன்முக்தைஹி குடஜ குசுமைஹி வாசிதே சைல ஸ்ருங்கே ரக்ஷ பீடா ரஹித தயிதா ஸ்லேஷ தன்யோ மயூரஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.